காதலை யாரடி முதலில் சொல்வது, நீயா இல்லை நானா? காதலை யாரடி முதலில் சொல்வது, நீயா இல்லை நானா? சொன்னால் நீ வெட்கத்தில் சிவப்பாயா இல்லை அடிப்பாயா? நீ சொன்னால் நான் வானத்தில் பறப்பேனா இல்லை மிதப்பேனா? நீ இல்லையே நான் மண்ணிலே இருப்பேனா தொலைவேனா? மறிப்பேனா? ஓ, காதலை யாரடி முதலில் சொல்வது, நீயா இல்லை நானா? காதலை யாரது முதலில் சொல்வது, நீயா இல்லை நானா? எப்படி நான் சொல்வேன் என் காதலை, எப்படி நான் சொல்வேன்? அவள் கண்ணை பார்த்து சொல்வேனா இல்லை மண்ணை பார்த்து சொல்வேனா? அவன் எதிரில் நின்று சொல்வேனா இல்லை ஒளிந்து கொண்டு சொல்வேனா? நான் பேச்சின் நடுவே சொல்வேனா இல்லை மௌனம் காத்து சொல்வேனா? சொல்லித்தான் விடுவேனா இல்லை சொல்லாமல் தவிப்பேனா? காதலை யாரது முதலில் சொல்வது, நீயா இல்லை நானா? நீயா சொல் இல்லை நானா? சொல்வது, நீயா இல்லை நானா? நான் சொன்னால் நீ வெட்கத்தில் சிவப்பாயா இல்லை அடிப்பாயா? நீ சொன்ன